ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வேதாந்த த்வய சித்தாந்த விமலீகிருத மானசம் தாரகம் பவபீதானாம் தாத்தாச்சாரியமஹம் பஜே. வைகாசி ரோஹிணி திருநக்ஷத்திர தினம் நம்ம சம்பிரதாயத்திலே மிகவும் முக்கியமான ஒரு தினம். மூன்று மகா ஆச்சாரியர்கள் அவதாரம் செய்த தினம். முதலாவது ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பிகள் ஸ்ரீபாஷ்யகாரருடைய மந்திரார்த்த உபதேச ஆச்சாரியன். வைசாகே ரோஹிணி ஜாத்தம் காஸ்யபான்வய வாரிதேகே இந்தும் ஸ்ரீ புண்டரீகாம்சம் கோஷ்டி பூர்ணமகம் பஜே என்பதாக அவருடைய தனியன். இரண்டாவது மகா ஆச்சாரியன் ஸ்ரீ திருமலை சதுர்வேத சதக்கிருது நாவல்பாக்கம் ஐயாக்குமார தாத்த தேசிகன். சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் செய்தருளின மகா ஆச்சாரியர். மூன்றாவதாக திருமலை சதுர்வேத சதக்கிருது நாவல்பாக்கம் ஸ்ரீ நரசிம்ம தாத்தாரிய மகாதேசிகன், பெருமாள் கோயில் சுவாமி என்றும் நாவல்பாக்கம் சுவாமி என்றும் சுப்பிரசித்தமாக ஒரு 100 வருஷங்கள் முன்னாடி கூட எழுந்தருளியிருந்த ஆச்சாரியன். அவருடைய சிஷ்யர்கள் அநேகம் பேர் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அதிலே இப்பொழுது இரண்டாவதாக சொன்ன ஐயாக்குமார தாத்த தேசிகன் அவருடைய வைபவத்தை சுருக்கமாக விஜாபனம் செய்து கொள்கிறேன். ஸ்ரீ நாவல்பாக்கம் தாத்தாச்சாரிய வம்சத்திலும் திருக்குடந்தை ஸ்ரீ பாற்றாச்சாரியர்கள் வம்சத்திலும் கூட்டஸ்தராக இந்த ஆச்சாரியன் எழுந்தொள்ளியிருந்தார். கூட்டஸ்தர் என்றே விவகாரம். இந்த ஆச்சாரியனுடைய சந்நிதி திருக்குடந்தையிலே இப்பொழுதும் அங்கே தாயார் சந்நிதிக்கு நேர் எதிரிலேயே இவருக்கு சந்நிதி இருக்கிறது. இதிலிருந்து இவருடைய வைபவத்தை நாம் மிக பெரிய அளவிலே இருப்பதாக புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது அதன் சுருக்கமாக சில விஷயங்களை மாத்திரம் விண்ணப்பம் செய்து கொள்கிறேன். முதல் விஷயம், திருக்குடந்தையிலே தாயார் சந்நிதிக்கு நேர் எதிராக ஸ்ரீ ஐயாக்குமார தாத்த தேசிகன் சந்நிதி என்பதாக இவருடைய சந்நிதி இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், தாயாரே அங்கே ஏழப்பண்ணின வைபவம் இவருக்கு உண்டு. அங்கே திருக்குடந்தையிலே தாயார் சந்நிதி என்பது மிகப்பெரிய சந்நிதியாக தனி கோயிலே தாயார் எழுந்தொள்ளியிருந்தார். ஆனால் அது சைவர்களுடைய ஆக்கிரமத்திலே ஆகிவிட்டது. அப்பொழுது இந்த ஆச்சாரியன் தமது அரச செல்வாக்கையும் தம்முடைய பக்தியையும் கொண்டு தாயாருக்கு தனி சந்நிதி அவர் கட்டி வைத்தார். அங்கே தாயார் எழுந்தருளி, என் சந்நிதிக்கு நேரே இவருடைய சந்நிதி வேணும் என்றும் அவரே ஒரு ஆஜ்ஞை செய்த ரீதியிலே தாயார் சந்நிதிக்கு நேரே இவருடைய சந்நிதி இருக்கிறது. எப்படியானால் ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கநாச்சியார் சந்நிதிக்கு நேரெதிரே ஸ்ரீ தேசிகன் சந்நிதி இருக்குமோ, அதே மாதிரியாக இங்கே தாயார் திருக்குழந்தை தாயார் ஸ்ரீ கோமலவெல்லி நாச்சியார் அவருடைய சந்நிதிக்கு நேரெதிரே இவருடைய சந்நிதி இருக்கிறது. இரண்டாவது விஷயம், இந்த ஆச்சாரியன் ஸ்ரீ குமார தாத்த தேசிகன் என்கிற ஆச்சாரியனுக்கு சதுர்வேத சதக்கிருது என்பதாக ஒரு விருதம் உண்டு. அதாவது அந்த காலத்திலே 4 வேதங்களையும் அத்தியனம் பண்ணி நூற்றுக்கணக்கான யாகங்களை செய்தவர் இவர். ஒரு யாகம் செய்வதற்கே நமக்கெல்லாம் முடியாது என்பது நன்றாக தெரிந்திருக்கிறது. அந்த சமயத்திலே அவர் அநேக யாகங்களை விடாமல் செய்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. அப்படிப்பட்ட மகா பிரபாவம் இவருக்கு இருந்திருக்கிறது. இவர் செய்த யாகங்களை பற்றி ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. சாக்னிசித்ய பௌண்டரீக சர்வபிருஷ்ட விஸ்வஜி துவாதசாக வாஜபேய சர்வதோ முகாதிபிஹி பிரீணயந்தமம்புஜாட்சமர்ச்சயந்த முக்திபிஹி தாத்தயாரியமஸ்மதீய தாத்தபாதமாஸ்ரியே என்பதாக. இன்னும் இவர் என்னென்ன யாகம் செய்தார் என்பதை பற்றியெல்லாம் கூட அவருடைய வைபவத்திலே விஸ்தாரமாக எழுதியிருக்கிறார்கள். அடுத்தது மூன்றாவது விஷயம், இவர் மந்திர சித்தி பெற்றவர். இந்த ஆச்சாரியன் மந்திர சித்தியினாலே விசேஷ ஞானம் பெற்றவர். சுதர்சன மந்திரத்திலே சித்தி பெற்றவர். அதை பற்றியான ஒரு தனியன் இவருக்கு உண்டு. சுதர்சன கிருபாலப்த வேத தத்வார்த்த சாகரம் அனுஷ்டித கிருதுசதம் வந்தேஸ்மத் பிதரம் குரும் என்பதாக. அடுத்து நாலாவது விஷயம், இவர் அதாவது இந்த ஆச்சாரியன் மகாஜானியாக இருந்தபடியினாலே பல வாதிகளையெல்லாம் வாதத்தில் ஜெயித்து நம் வேதாந்த சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்தருளினார். அதை பற்றி கூட ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, குமார தாத்தையாச்சாரியம் சதாச்சார பரம் சதா வேதாந்தாச்சாரிய சித்தாந்த விஜயத்வஜம் ஆசிரியே. வேதாந்தாச்சாரிய சித்தாந்த விஜயத்வஜம் என்பதாக இவருக்கு அதனால் ஒரு பிருதம் கூட கிடைத்ததாம், அதுவும் இதிலே இருக்கிறது. அடுத்த விஷயம், இவர் அநேக கிரந்தங்கள் சாதித்தருளினார். இவர் மட்டுமல்ல, இவருடைய திருக்குமாரர் பாட்டாச்சார சுவாமி அவரும் சேர்த்து பல கிரந்தங்கள் சாதித்திருக்கிறார்கள். தஞ்சாவூரிலே சரஸ்வதி மகால் லைப்ரரி என்று ஒரு லைப்ரரி, பிரசித்தமான லைப்ரரி இப்பொழுதும் இருக்கிறது. அதிலே இவருடைய கிரந்தங்கள் பல இருக்கின்றன. ஒரு விதத்திலே அந்த லைப்ரரி அமைவதற்கு காரணமாக கூட இந்த ஆச்சாரியன்தான் அமைந்தார் என்பதாக வைபவம் சொல்கிறது. இவர் சாதித்த கிரந்தங்களை பற்றியான ஸ்லோகம் கூட இருக்கிறது. ராகவாஷ்டபதீம் ரம்யாம் சரணாகதி தோரணீம் ரகுசூனு விலாசஞ்ச சந்தேசம் கோகிலஸ்ய ஜாம்பவத்யா பரிணயம் பாரிஜாதாபகாரகம் சுப்பிரபாதஞ்ச ராமஸ்ய ராமார்யா அப்யநேகசா ராமாயண கதாசாரம் கோமலா தண்டகம் ததா ததா அச்சுதேந்திராபியுதயம் வாசுதேவ விலாசகம் உஷா நிருத்தச்சரிதம் ருக்மிணி அஷ்டபதியமபி அஷ்டோத்தர சதம் நாம் நாம் ஆகமாந்த குரோரபி என்று அறிஞ்சி போய்கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ருக்மிணி அஷ்டபதி, அது மாதிரி சுவாமி தேசிகனுடைய அஷ்டோத்தர சத நாமாவளி ஸ்தோத்திரம், அதற்கு வியாக்கியானம், இதெல்லாம் இவரோ அல்லது இவருடைய திருக்குமாரரோ ரெண்டு பேரும் செய்த கிரந்தம், அதாவது திருக்குமாரை இவர் தான் செய்ய சொன்னார் என்பதாக வைபவம். அதனால் இவர் செய்ததாகவே அனுசந்தானத்தில் உண்டு. விசிஷ்டாத்வைத சரணிம் பஞ்சகால பிரதீபிகாம் பாஷ்யஞ்ச க்ஷுத்ரகல்பஸ்ய ரத்னமாதாஞ்ச தெய்சிகீம்னு அநேக கிரந்தங்கள் அருளி செய்தவர். குறிப்பாக சச்சரித்திர ரக்ஷா, அதற்கு ஒரு வியாக்கியானம் சாதித்திருக்கிறார் என்று கூட நாம் கேள்விப்படுகிறோம். பல கிரந்தங்கள் இப்போது கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. இப்படிப்பட்ட மகா ஆச்சாரியனாக எழுந்தருளி இருந்தவர். அடுத்த விஷயம் சிஷ்ய சம்பத். இவருடைய வம்சத்திலே வந்தவர்கள் எல்லாம் மகாமகா ஞானிகள். ஒரு பக்கம் நாவல் பாக்கம் ஆச்சாரிய பரம்பரையிலே மகா ஆச்சாரியர்களாக எழுந்தொழியிருந்த அன்னையாரிய மகாதேசிகன், வலையப்பேட்டை சுவாமி, நாவல் பாக்கம் சுவாமி, ஸ்ரீமத் ஐயா சுவாமி, ஸ்ரீமத் அக்னிஹோத்திரம் சுவாமி, இந்த மாதிரி அநேகம் பேர். அதே மாதிரி பாட்டாச்சாரிய வம்சத்திலே அங்கே வந்திருந்த மகா ஞானிகள், மகா அதிகாரிகள், மகா ஆச்சாரியர்கள், இவர்கள் எல்லாருமே இந்த சுவாமியுடைய திருவம்சத்தவர்கள். ஏன், பல பேர் யாகம் செய்தவர்கள். இந்த வம்சத்திலே கூட பல பேர் யாகம் செய்தவர்கள். பின்னாலே யாகம் செய்யும் வழக்கம் குறைந்து விட்டது. ஆனால் இந்த வம்சத்திலே விடாமல் யாகம் செய்து கொண்டிருந்தார்கள். ஸ்ரீமத் யஜ்ஞன் ரிசிம்ம தேசிகர் என்பவர் பல யாகங்கள் செய்துள்ளிருக்கிறார். ஸ்ரீமத் ராமானுஜ தாத்தாச்சாரியர் யாகங்கள் செய்திருக்கிறார். சமீப காலத்திலே கூட அக்னிஹோத்திரம் சுவாமி நாவல் பாக்கத்திலே யாகங்கள்லாம் செய்துள்ளினார். அந்த மாதிரி பாட்டாச்சாரியர்கள் பலர் வந்து யாகம் செய்பவர்களாக இருந்துள்ளனர். இப்படி பார்த்தால் ஆச்சரியமான வம்சங்களிலே ஆச்சாரமும் அனுஷ்டானமும் நிரம்பின ஆச்சாரியர்கள் பலர் தோன்றின ஒரு வம்சம் இவருடைய வம்சம். அதே போல சிஷ்ய சம்பத்தும் பல அநேக சிஷ்யர்கள், குறிப்பாக ராஜாக்களே இவருடைய சிஷ்யர்கள். இவர் ராஜகுரு, அங்கு சோழ தேசத்திலே அப்போது ஆண்டு கொண்டிருந்த அச்சுத நாயக்கர் முதலான அரசர்கள் பலர் இவருடைய சிஷ்யர்களாக இருந்துள்ளனர் என்று தெரிகிறது. அடுத்த விஷயம், இவர் இந்த யாகங்கள் எல்லாம் செய்த வைபவத்தின் பலனாக பல அக்ரஹாரங்களை ஸ்தாபனம் செய்தார். பௌண்டரீகபுரம், ரகுநாதபுரம், இதெல்லாம் இவர் ஸ்தாபனம் செய்த அக்ரஹாரங்கள். யாகத்திலே பெருமானியை ஏல பண்ணுவாராம். தஞ்சாவூர் நீலமேக பெருமான் யாகசாலைக்கே நேரே எழுந்தருளி அந்த யாக பிரசாதத்தை அமுது செய்தருள, அதை வைத்துக்கொண்டுதான் யாகமே விசேஷமாக நடக்குமா. இதுதான் வைஷ்ணவ தர்மம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிப்பார். பகவானுக்கு சமர்ப்பித்த பிரசாதத்தை கொண்டே எஷ்டவ்யம் தேவதாந்தரம் என்பதாக சொல்வது, அந்த ரீதியிலே வைஷ்ணவ ரீதியிலே யாகம் செய்து பெருமானுக்கு அந்த யாகத்தை சமர்ப்பணம் செய்த மகா ஆச்சாரியர் பல யாகங்களையும். அடுத்து விஷயம், அரசனுடைய ஒரு செல்வாக்கு இல்ல, அரசனிடம் இவருக்கு செல்வாக்கு இருந்தபடினாலே, ராஜகுருவாக இருந்தபடினாலே பல திவ்ய தேசங்களிலே பல நிர்மாண கைங்கரியங்களை இந்த ஆச்சாரியன் செய்துள்ளார். காஞ்சிபுரம், ஸ்ரீரங்கம், மன்னார்குடி முதலான திவ்ய தேசங்கள், அது மட்டுமில்லாமல் பல கிராமங்கள், நாவல்பாக்கம், நெடுங்குன்னம், அதன் பக்கத்தில் ஏதோ ரகுநாதபுரமோ ஏதோ ஒரு கிராமம், அது முதலான பல கிராமங்களிலே கூட பல கோயில்கள் எல்லாம் கட்டியவருடைய, நான் திருப்புக்குழியிலே பெருமாளுடைய அந்த திருக்குளத்திலே விசேஷ கைங்கரியம் செய்தார். இந்த மாதிரியாக பல வைபவங்கள் அரசரை கொண்டு இவர் நடத்தி வைத்தார் என்பதாகவும் தெரிகிறது. அதுக்கப்புறம் இவர் ராஜகுருவானதே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அந்த நாவல் பாக்கத்திலே யாரோ ஒரு சாதாரணமானவர் ஒருவர், அவர் வெயிலே வாடி தவிச்சென்று கிடக்கும் போது இவர் போய் அவருடைய சாமுத்திரிகா லட்சணங்களையும் அவருடைய பிரகாசத்தையும் அவருடைய ஜாதகத்தையும் எல்லாவற்றையும் பார்த்து அவருக்கு ராஜயோகம் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அவருக்கு வேண்டிய உபதேசங்கள் எல்லாம் செய்து தஞ்சாவூர் செல்ல அனுப்பி வைத்தாராம். தஞ்சாவூர் போய் அங்கே அவர் ராஜாவாக ஆனார். அங்கே ராஜாவாக இருந்தவர் இவருக்கு வேண்டியவர் முன்னாடியே, அப்ப இவருக்கு ராஜாவாகவும் வாய்ப்பு கிடைத்தது, அரசராக ஆனார். அப்பொழுது இந்த ஆச்சாரியனை தன்னிடம் வரவழைத்து ராஜகுருவாக ஆக்கினார். பிறகு மூன்று அரசர்கள், அந்த மூன்று அரசர்களுக்கு இவர் ராஜகுருவாக இருந்தார் என்பதாக வைபவம் தெரிகிறது. இப்படியாக பார்த்தோமானால் எத்தனையோ கைங்கரியங்கள், எத்தனையோ கிரந்தங்கள், எத்தனையோ ஆச்சார அனுஷ்டானங்கள், எல்லாவற்றிலும் சிறந்து இருந்த இந்த மகா ஆச்சாரியர் இவருடைய சிஷ்யரை கொண்டுதான் திருக்குழந்தையிலே ஆச்சரியமான கோபுரம் நிர்மாணம், இப்போ நம்ம பார்க்கிறோமே வானலாவிய கோபுரம், அதை கட்டினவர் இவருடைய சிஷ்யர் தான். அந்த சிஷ்யரின் நினைவாக ஒரு உற்சவமே இப்பொழுதும் திருக்குழந்தையிலே நடக்கிறது. தீபாவளி அன்றைக்கு அமுதன் நடத்துகிற உற்சவம் உண்டு. அந்த மாதிரியாக மகா வைபவங்கள் எல்லாம் நிறைந்த இந்த ஆச்சாரனுடைய இந்த உத்தமமான திருநாளிலே அந்த ஆச்சாரனுடைய திவ்ய ஸ்மரணத்துடன் நாம் தன்யர்களாகும். ஸ்ரீசைலநாத பாதாப்ஜ ஷட்பதாயித சேதசே ஸ்ரேயசே ஜகதாமஸ்து தாத ஆர்யாய மங்களம்.